ಗಣಪತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಅಸ್ಮದ್ ಗುರು ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ನಮಸ್ತೆ. ತ್ರಿಪಾವೈ ಪ್ರಬಂಧಸ್ಯ ಉಪನ್ಯಾಸೆ ಅದ್ಯತನ ಪದ್ಯಂ ಭವತಿ ಏಕಾದಶ ಪದ್ಯಂ. ಷಟ್ ಪಂಚಕಂ ಇತಿ ಹಿ ಭಾವ್ಯತೆ. ವಯಂ ತು ಆದ್ಯ ಪಂಚಕದ್ವಯಸ್ಯ ಅರ್ಥಂ ದೃಷ್ಟವಂತಃ. ಆದ್ಯ ದಶಕಸ್ಯ ಅರ್ಥಂ ಶ್ರುತವಂತಃ. ಷಷ್ಠ ಪದ್ಯಮಾರಭ್ಯ ಪಂಚದಶ ಪದ್ಯಂ ತತ್ಪರ್ಯಂತಂ ಗೋಪಕನ್ಯಾನಾಂ ಪ್ರಬೋಧನಂ ಕ್ರಿಯತೆ. ಆದ್ಯ ಪಂಚಕೇನ ಯೇ ಬಾಲಾಃ ಯೇ ಗೋಪಕನ್ಯಾಃ ಯದಿ ಅನನುಭೂತ ಕೃಷ್ಣಾಃ ಅಥವಾ ಈಶತ್ ಅನುಭವಂ ಪ್ರಾಪ್ತವತ್ಯಃ ಇತಿ ವಕ್ತುಂ ಶಕ್ಯೇತ. ಇದಾನಿಂ ತೃತೀಯ ಪಂಚಕೇನ ತಾಭ್ಯಃ ಪೂರ್ವೋಕ್ತೇಭ್ಯಃ ತಾಭ್ಯಃ ಯಾಃ ಬಾಲಿಕಾಃ ಪ್ರಭಾವಶಾಲಿನ್ಯಃ ಇತಿ ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ತಾಸಾಂ ಪ್ರಬೋಧನಂ ಇದಾನಿಂ ಆರಭ್ಯತೆ. ಯದಾ ಕೃಷ್ಣ ಅವತಾರ ಸಮಯೇ ಕೃಷ್ಣಸ್ಯ ಮಹಿಮಾ ಆಸೀತ್ ಗೋಕುಲೆ, ಕೃಷ್ಣೇವ ಸರ್ವೇಷಾಂ ಗೋಪಾನಾಂ ಪುತ್ರೈವ ಭಾವನಂ ಆಸೀತ್, ಭಾವನಾ ಆಸೀತ್. ತದ್ವದೇವ ಕಾಚನ ಗೋಪಕನ್ಯಾ ಅಪಿ ಬಹು ಭಾವಿತ ಆಸೀತ್. ತಾಮೇವ ಅನೇನ ಪದ್ಯೇನ ಪ್ರಬೋಧಯಂತಿ ಗೋಪಕನ್ಯಾಃ. ಪದ್ಯಂ ತಾವತ್ ಕರ್ತೃಕರವೈ ಕನಂಗಳ್ ಪಲಕರಂತ್ செற்றார் திரளவிய சென்று திருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே பூதராய் சுற்றத்து தூகிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீயிற்று குரங்கும் பொருளேலோ ரம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றா திரளவிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தூயிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வந்தன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டியின் இற்று குரங்கும் பொருள் ஏலோ ரம்பாவாய் பொருள் ஏலோ ரம்பாவாய். கற்றுக்கரவை கன்று இதியவ கற்று இதி ஜாதம். கன்று வத்சக கற்று கரவை கரவை தேனவக காவக யாக காவக தேனவக சபத்சாக தேஷாம் கணாக ಆಸನ್ ಕಸ್ಯಾಪಿ ಗೋಪಸ್ಯ கணஷக காவக ஆசீத் ஆசங்க கற்றுக்கரவை கணங்கள். வயமபி பாக்யசாலினஹ இதி மன்யாமஹே, யதோ ஹி குத்ராபி கிராமே ஸ்தித்வா லக்வீ கோஷாலா அப்படி அத்த வித்தியதே அஸ்மாகம் பகவத் அனுகிரகேன. உத்ஸாஹ யே ஜாயந்தே பஹு ரமணீயாஹ தேஷாம் சேஷ்டிதானி அப்படி பஹு ரமணீயானி. வத்ஸைஹி சஹ ஏவ காவஹ பவித்தவ்யாஹ. க்ஷீர வியாபாரஸ்ய க்ருதே அத்யதன கோபாஹ அதவா க்ஷீர வியாபாரிணஹ கிம் குர்வந்தி வத்ஸான் ந போஷயந்தி. வத்ஸைர் வினா ஏவ தோஹனம் குர்வந்தி விக்ரயணம் குர்வந்தி துக்தஸ்ய தத் பாபாய கல்பதே. தற்பிரதமம் வத்ஸானாம் கிருதே தத்ர க்ஷீரம் பிரதாய அனந்தரமேவ அஸ்மாகம் கிருதே தோஹனம் கர்த்தவ்யம். இளங்கன்று வத்ஸஹ முக்தாஹ அல்ப வயஸ்காஹ இதி இதா வயம் தைஹி சஹ அல்ப வயஸ்கைஹி ஏ பால்யே திஷ்டந்தி தைஹி சஹ யதா அஸ்மாகம் சம்பர்க்கஹ ஜாயதே தைஹி சஹ யதா வர்த்தாமஹே அஸ்மானபி வயம் அல்ப வயஸ்காஹ இத்யேவ மன்யாமஹே கலு வதந்தி வால்மீகி மஹர்ஷயஹ ஸ்ரீமத் ராமாயணே தசரதஸ்ய ராஜ்ஞஹ தசரதஸ்ய பாவம் ஈதுஷம் அஹம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமா பிரஜந்தம் வந்தாமி பஷ்யன் அபி தர்ஷனேன பவாமி திருஷ்ட்வா ச புனர்யுவேவ. ஸ்ரீமத் ராமாயணே அயோத்தியா காண்டே த்வாதஷ சர்கே இவம் பவதி அயம் ஸ்லோகஹ. ராமம் பாலகம் ராமம் திருஷ்ட்வா சம்யக் அலங்கிருதம் தேவகுமார துல்யம் தஸ்ய ரூபம் ராமம் திருஷ்ட்வா தசரத ஆத்மானம் யுவா இதி அமன்யத பஷ்யன்னபி தர்ஷனேன பவாமி திருஷ்ட்வா ச புனர் யுவா இவ யுவா இவ யுவேவ பவாமி அஹம் இதி. அதேவ கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து வத்ஸைஹி சஹ வித்யமானேபியஹ கோபியஹ வித்யமானாபியஹ கோபியஹ க்ஷீரம் க்ஷீர தோஹனம் க்ரியதே கணஷஹ பல கரந்து அனென கிம் கிருதம் செற்றார் திரளைய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் ஏதாவது பரியந்தம் ந தசிய கன்யாக கன்யாயாக குணாக ஸ்தூயந்தே கிந்து தஸ்யாக பூர்வஜானாம் அதவா பிதுஹு தேஷாம் ஸ்துதிஹி க்ரியதே தாதிருஷி குலே ஜாதா இதி பாவஹ. கணங்கள் பலகரந்து செற்றார் திரளைய சென்று செறி செய்யும் செற்றார் விரோதினஹ அரையஹ ஏச்ச கோபாஹ ஸ்வயம் அரீனாம் தேசம் கச்சந்தி, விரோதினாம் தேசம் கச்சந்தி, ந யுத்தாய கிமபி பிரதம பிரவர்த்தின் குர்வந்தி. கிந்து எதி அரையஹ ஸ்வயம் தத்ர தேஷாம் பிரதேசே ஆகச்சந்தி தரிஹி தைஹி சக யுத்தம் கர்த்தும் தேஷாம் ஏவ பிரதேசே பிரவிஷந்தி. தாவத் பர்யந்தம் ஆக்ரமணம் குர்வந்தி இதி பாவஹ. கிமர்த்தம் திரள் அழிய சென்று செதுச்செய்யும் கோபானாம் உத்தேஷ்யம் பவதி விரோதினாம் பலம் ந விரோதினக ஏவ நைவ விரோதினக மாரயந்தி கிந்து தேஷாம் பலம் எத்கிமபி அஸ்தி தமேவ நாசயந்தி. செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத அதேவ தே அனகாக பிரப்ரதமம் ஸ்வகுல கர்ம குர்வந்தி ததபி க்ரமேன குர்வந்தி. கவாம் பாலனமேவ தேஷாம் கர்ம, கவாம் பாலனே வத்சானாம் பாலனமபி அந்தர்பூதம். சம்யக் வத்சானபி போஷயித்வா கோபியஹ தேனுபியஹ தோஹனம் க்ஷீரதோஹனம் கிருத்வா தேஷாம் குல கர்ம குர்வந்தி. அபி ச ந ஸ்வயம் குத்ராபி கத்வா யுத்தம் குர்வந்தி, கிந்து யதி கஷ்சித் ஆயாதி யதி கேசன ஆயாந்தி யுத்தாய தரிஹி தைரியேன பலேன வீரியேன அரிணாம் தேசம் கத்வா ஏவ தைஹி ச யுத்தம் குர்வந்தி அதேவ அனகாஹ. குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. அஹோ ஹேமலதே பொற்கொடி ஹேமலதா பொற்கொடியே ஹேமலதே தேஷாம் தாதிருஷானாம் குலே பூதா குலே பூதே குலே ஜாத்தே ஹேமலதே பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய். புற்று அரவு அல்குல் புற்றரவல்குல் வல்மீகே வித்தியமானானாம் சர்ப்பானாம் பணம் பணம் பவதி கலு தானி ச மிருதுலானி பவந்தி பஹு ரமணீயானி பவந்தி தேஷாமபி சோபா வித்யதே தத்வத் சோபா அஸ்யாஹ அபி வித்யதே புத்தரவல்குல் புனமயிலே புனமயிலே மயில் மயூரஹ. வர்ஷாகாலே மயூராக நிருத்தியந்திகளும் கதம் நிருத்தியந்தி தேஷாம் புச்சம் பிரசாரிய சம்யக் நிருத்தியந்தி ததபி தர்ஷனாய பகு சம்யக் பவதி திருஷ்யம் தத் திருஷ்யம் பவதி அஸ்மாபிஹி தர்ஷனீயம் பவதி. கதம் இதி சேத் ஸ்ரீமத் ராமாயணே அபி பத்யம் ஏவம் வித்யதே ராமஹ லக்ஷ்மணம் ஆஹூய ஏவம் ஸ்வஸ்ய சந்தோஷம் நிவேதயதி. பஷ்ய லக்ஷ்மண நிருத்யந்தம் மயூரம் அனுநிருத்யதி சிகினீ மன்மதார்த்தைஷா பர்த்தாரம் கிரிசானுஷு மயூரஸ்ய வனேனோனம் ரக்ஷசா ந ஹிதா பிரியா இதி சீதாயாஹ அன்வேஷண வேலாயாம் மயூர நிருத்யம் மயூர நர்த்தனம் திருஷ்ட்வா ராமஹ ஏவம் விலபதி லக்ஷ்மணாய. ஏஷா பாலிகா அபி மயூரவத் தஸ்யாஹ கேஷாஹ ஏவம் வர்த்ததே கேஷைஹி சஹ யதா சா நிர்கச்சதி ததா மயூரைவ நிருத்யந்தி ஆகச்சதி இவ பாதி. கிந்து இதானிம் த்வம் சேஷே தத்ன சம்யக் போதராய் போதராய் நிர்கச்ச நிதியாகி. தர்ஹி சா பிருச்சதி சர்வாபி கன்யாக ஆகதாக வா இதி மாம் வதந்து. இது காப்பி ந ஆகதவதி தர்ஹி யூயம் தத்ர கத்வா தாம் ஆனய தாவத் பர்யந்தம் அஹமபி சஜ்ஜீ பவாமி இதி சமயம் யாச்சதே. தர்ஹி தே தாஹ வதந்தி சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து வயே சர்வ சர்வாபி வயம் அத்ர ஆகதாக யாச்ச பாலிகாக சந்தி வயம் சர்வேபி அத்ரைவ ஆகத்ய ஸ்திதாக. நின் முற்றம் புகுந்து எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து சர்வாபி தத்ர ஆகத்ய தவ கிரகசிய பகிரேவ ஸ்தித்வா வெற்றம் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட கிம் குர்வத்யஹ சந்தி ந விதண்டாவாதம் வா ஜல்பனம் வா குர்வத்யஹ சந்தி கிந்து முகில்வண்ணன் பெயர் பாட முகில் மேகஹ மேகைவ குணஹ யஸ்ய மேகைவ ஷ்யாமஹ மேகஷ்யாமஹ அனந்தரம் மேகாஹ இவ கிமபி உத்திஷ்ய தே விருஷ்டிம் முஞ்சந்தி ந கிமபி வயம் பிரதிகர்ம கர்த்தும் சக்னுமஹ மேகானாம் கிருதே ந தே அபேக்ஷந்தே அபி. தத்வத் பகவான் அபி கிருஷ்ணஹ அபி கிமபி தஸ்ய உத்தேசஹ வர்த்ததே ததாபி ஸஹ அஸ்மாகம் கிருதே சஹகாரம் குர்வன்னேவ அஸ்தி. முகில்வண்ணன் பேர்பாட ஏவம் வயம் ஸ்திதாஹ முகில்வண்ணன் பேர்பாட மேகஷ்யாமஸ்ய கீர்த்தனம் குர்மஹா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. த்வம் கிமபி வததி அபிச்ச சேஷ்டாபி தவ வித்யதே கிமபி கிருத்வா ந தமபி கிமபி உக்த்வா த்வம் சேஷே சையாயாம் செல்வப்பெண்டாட்டி. செல்வப்பெண்டாட்டி சத்குண பூரிதே இதி சத்குண பூரிதே. எற்றுக்கு உறங்கும் பொருள் கிமர்த்தம் த்வம் இதானிம் சேஷே தத்வத அஸ்மாபிஹி சஹ நைவ ஆகத்ய த்வம் ஏகாகினி பூத்வா இதானிம் சேஷே கலு கிமர்த்தம் தத் தத்வத அதுவா கச்ச நிர்கச்ச அஸ்மாபிஹி சஹ இதிஹி பத்யஸ்ய அர்த்தஹ. இதானிம் ஸ்வாபதேஷே கற்று கற்று இத்யுக்தே பட்டித்வா அத்யயனம் கிருத்வா க்ரமேண அத்யயனம் கிருத்வா யானிச்ச சந்தி சாஸ்திராணி பட்டித்தும் அத்யயனார்த்தம் தானி பூர்வஜானாம் பந்தாக யஹ வர்த்ததே தஸ்மின்னேவ கத்வா ததனுசிருத்திய யத்யத் அத்யேதவ்யம் தத்சர்வம் அதிஹிதம். கைஹி கரவை கணங்கள் கரவை கணங்கள் ஆச்சாரியாக கரவை கணங்கள் காவக ஆச்சாரியாக अस्माभिः साक्षात् दर्शनीयं यत् यदा गावः वत्सान् उत्पादयन्ति, यदा तेषां जन्म जातं, तदा गवां भावः दर्शनीयः, तदेव वात्सल्यम् इति स्तूयते. तासां दृष्टिः सदा वत्सेषु एव भवति. यदि वत्सः अपसृता कुत्रापि स्थापिता, तर्हि सा च गौः शब्दं करोति, मा मा इति शब्दं करोति. यदा पुनः वत्सः तत्रैव स्थाप्यते, तदैव सा मौनं याति, मौनं भवति. अपि च क्षीरवितरणमपि स्वयं भवति, तद् अग्रिमपद्ये वयं पश्यामः. वत्सानां स्मृतिर्यदा आयाति, तदैव क्षीरं प्रसरति स्तनेषु. आचार्याः अपि एवमेव भवन्ति, शिष्यानां कृते शिष्याः वत्साः, शिष्येषु वात्सल्यं भवति. अत एव शिष्यगणानां शिक्षणं कुर्वन्ति, स्वयमेव वात्सल्येन कुर्वन्ति इति भावः. सित्रार्तिरलय्य तत्र तु गोपाः विरोधिभिः सह युद्धम् अकुर्वन्, इह तु कुतर्कवादिनां कुतर्कवादिभिः सह वादादिकं कृत्वा तान् पराजय्य तेषां गर्वं विजित्य गर्वस्य शमनं कृत्वा अत एव अनघाः आचार्याः कुत्रमत्र, अत एव अनघाः आचार्याः. पुर्कुडी शिष्यः एव पुर्कुडी भवति. सुवर्णस्य तपनादेव श्रेष्ठ्यं भवति खलु, तद्वत् आचार्यैः शिक्षमाणस्य शिष्यस्य हेमवत् शुद्धता भवति. पुर्कुडी पुत्ररव विनीतः शिष्यः, यदा सर्पः वल्मीके विनीतभावेन तिष्ठति, तस्य तु विनीतभावः न विद्यते, विनयभावः न विद्यते, तथापि अस्माभिः तत् दर्शनवेलायां स्मर्यते. पुनमयिल् अत्र शिष्यः इदानीं भगवदनुभवे प्रविष्टः, अत एव तस्य हर्षा जाता. तर्हि मयूरवत् सः अपि आनन्दभावेन नृत्यति मुगिल्वर्णन् बेर्पाड. ये ये सन्ति, या या याः याः सन्ति, अथवा यानि यानि सन्ति भगवन्नामानि, स्तुतयः, स्तोत्राणि, वेदाः, सर्वेपि भगवत्प्रीत्यर्थं शिष्याः नृत्यन्तः गायन्ति इति भावः. अत एव बहुभ्यः श्रोतव्यं, बहुधा श्रोतव्यम् इति उच्यते. आचार्येभ्यः शिष्याः सम्यक् अध्ययनं कृत्वा भगवती एव भक्तिभावं प्राप्नुयुः इति भावः. अस्तु, इदानीम् एकादशपद्यस्य अर्थं वयं श्रुतवन्तः. अग्रिमध्वनिमुद्रणे द्वादशपद्यस्य अर्थं शृणुमः. श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः.